சங்கம் தானே. காதலுக்கும் கள்ளில் வல்ல கள்ளம் ரெண்டில இன்னும் பருவம் கூட பவளம் தானே. சிந்தும் பேர்வை திருத்தமாகும், சின்ன பார்வை மொச்சமாகும். காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே. காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே. காதலிக்கும் பெண்படிக்கும் கையொழுத்திலே கண்ட பிழைகள் கூட கவிதையாகுமே. காதல் ஒன்று சுத்தம் கித்தம் பார்ப்பதில்லையே, எச்சில் கூட புனிதமாகுமே. குண்டு மல்லி ரெண்டு ரூபாய், உன் குந்தலேறி முதிரும் பூ கோடி ரூபாய். பஞ்சு மிட்டாய் அஞ்சு ரூபாய், நீ பாதி தின்று தந்ததால் லட்ச ரூபாய். காதலிக்கும் பெண்ணின் வண்ண கண்ணம் ரெண்டிலே மீண்டும் பருவம் கூட பவளம் தானே. சிந்தும் வேர்வை திருத்தமாகும், சின்ன பார்வை மொச்சமாகும். காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே. காதலின் சங்கீதமே பூமியின் பூபாளமே. காதலுக்கு அன்ன பட்சி தேவை இல்லையே, காக்கை கூட தூது போகுமே. காதல் ஜோதி புகைவதில்லை, காதல் என்றும் குற்றமே பார்ப்பதில்லை. இதில் அற்பமானது எதுவும் இல்லை, இந்த நுட்பம் புரியவில்லை. காதும் மண்ணு மாறியே போகும், காதல் என்று மாறி